ஒரு விட்டே ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. வேறு செட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஒரு விட்டு ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. வேறு செட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. அண்ணாச்சி என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன வேணாம். பொன்னால கட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா. மன்மத லீலையை வென்றவர் உண்டோ இல்லே இல்லே. மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ இல்லே இல்லே. மன்மத லீலையை வென்றவர் உண்டோ மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ. காதல் வீடே பாடு ஏங்கூட ஊரு விட்டு ஊரு வந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. ஒரு விட்டு ஒரு வந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. பொறந்தா எல்லாரும் பொண்ண அன்பாக எண்ண வேணும். வீணா தீரிஞ்சா ஆனந்தம் இல்ல வேற என்ன சொல்ல வேணும். வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஜ்ஜி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டது ஆயிரம் காவியம் வரும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டது ஆயிரம் காவியம் வரும். காதல் இல்லாம பூமி இங்கே ஒரு விட்டு ஒரு வந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. வேறு செட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஐயோ விட்டுடு தம்பி இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஒரு விட்டு